சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனோ, மின்னல் ஒளியில் நூலெடுத்து கோர்த்து வைப்பேனோ, சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனோ, மின்னல் ஒளியில் நூலெடுத்து கோர்த்து வைப்பேனோ. சக்கர வாகமோ மழையில் அருந்துமா, நான் சக்கர வாக பறவையாவேனோ. மழையின் தாரைகள் வெள்ளடிழுதுகள் வீட்டு பிடித்து பின்னில் சேர்வேனோ. சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனோ, மின்னல் ஒளியில் நூலெடுத்து கோர்த்து வைப்பேனோ. சிறு பூவினிலே விழுந்தால் ஒரு தேன் துளியாய் வருவாய், சிறு பித்தியிலே விழுந்தால் ஒரு முத்தனவே முடுவாய், பயிர் வேறினிலே விழுந்தால் நவதானியமாய் விளைவாய். என் கண்விழிக்குள் விழுந்ததனால் கவிதையாக மறந்தாய். அந்த இயற்கை என்னை படைத்தால் ஒரு பெரிய சவர் இது, அடைந்த வயது கழிந்தால் பிறகெங்கு நனைவது. இவ கண்ணி என்பது இந்த மழை கண்டறிந்து சொல்லியது. சக்கர வாகமோ மழையை அருந்துமா, நான் சக்கர வாக பறவையாவேனோ. மழையின் தாரைகள் வயிறழுது விழுது பிடித்து பின்னில் சேர்வேனோ. மழை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம், ஒரு கருப்பு கொடி காட்டி யாரும் குடை பிடிக்க வேண்டாம். இது தேவதையின் பரிசு யாரும் திரும்பிக் கொள்ள வேண்டாம், நெடுஞ்சாலையிலே நனைய ஒருவர் சம்மதமும் வேண்டாம். அந்த மேகம் சுரந்த பாடி என் நனைய மறுக்கிறாய், நீ வாழ வந்த வாழ்வில் ஒரு பகுதி இழக்கிறாய். நீ கண்கள் மூடி கரையும் போது மண்ணில் சொர்க்கம் ஏதுவாய், கண்கள் மூடி கரையும் போது மண்ணில் சொர்க்கம் ஏதுவாய். சக்கர வாகமோ மழையை அருந்துமா, நான் சக்கர வாக பறவையாவேனோ. சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து